துதிக்கையை ஆட்டிடும் அழகும் பலம்புரி இடம்புரி என்னும் வகைப்படி வளைவுகள் கொண்ட துதிக்கை அழகும் நலம் பல தந்திட நயம் பல தந்திட நான்காயமைந்த திருக்கை அழகும் மகா